மனதில் சிறு சிறு சிறு சிறு மழை துளி விழுகிறதே விழுகிறதே, இருந்தும் சுட சுட சுட சுட இதயத்தில் வேர்க்கிறதே வேர்க்கிறதே. ஒரு பொழுதும் மறப்பது இல்லை, வேறொருவர் நுழைந்திடவும் பதக்கதவு திறப்பது இல்லை. தினசரி ராசி பலனும் இந்த தேதியில் காதல் வருமே என்று ஒரு பொழுதும் சொல்வதில்லை, இருந்துமே காதல் வந்து விடுமே. கை ரேகை பார்த்தேன் அதில் காதல் ரேகை இல்லை, ஆனாலும் போத்த இந்த காதல் செய்யும் தொல்லை. கண் சிமிட்டும் நேரத்திலே மின்னலென தோன்றும் தோன்றும் மனதில் சிறு சிறு சிறு சிறு மழை துளி விழுகிறதே விழுகிறதே, இருந்தும் சுட சுட சுட சுட இதயத்தில் வேர்க்கிறதே வேர்க்கிறதே. மனதில் சிறு சிறு சிறு சிறு மழை துளி விழுகிறதே விழுகிறதே, இருந்தும் சுட சுட சுட சுட இதயத்தில் வேர்க்கிறதே வேர்க்கிறதே. கடலினில் மூழ்கும் கடுகாய் இந்த காதலில் மூழ்கி துடித்தேன், இதை எவரேனும் பார்க்கும் முன்பை மறைத்திட வேண்டும் என்று தவித்தேன். கை குழந்தை போல இந்த காதல் உயிரை எடுக்கும், எப்பொழுதும் செனங்கி நம்மை காட்டி காட்டி கொடுக்கும். தனிமையிலே தனக்குள்ளே பேசிடவே தோன்றும் தோன்றும், பிறரெதிரில் மௌனத்திலே மூழ்கிடவே தோன்றும். ஒரு பொழுதும் மறப்பது இல்லை, வேறொருவர் நுழைந்திடவும் மனக்கதவு திறப்பது இல்லை. என்ன ஆச்சு நெஞ்சு கொள்ள கீச்சு கீச்சு கொஞ்சம் போல காதல் வந்துச்சு, கீச்சு கொஞ்சம் போல காதல் வந்துச்சு. மனதில் சிறு சிறு சிறு சிறு மழை துளி விழுகிறதே விழுகிறதே, மனதில் சிறு சிறு சிறு சிறு மழை துளி விழுகிறதே விழுகிறதே. முகலை முகலை முகலை முகலை. சுட சுட இதயத்தில் வேர்க்கிறதே வேர்க்கிறதே.